first patient. மன்றாடும் என்புள்ளும் ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. உன்னை பிரிந்தால், உன்னை பிரிந்தால் உயிர் வாழ அன்றில் பறவை, அன்றில் பறவை. டாக்டர் லீலா, பேளாயோ பேளாயோ செம்புவே, கேளாயோ மன்றாடும் என் உள்ளம் பாராயோ. உன்னை பிரிந்த டாக்டர் லீலாவுக்கு சரியா தேங்க்ஸ் சொல்ல சொல்லிக்காம கொள்ளாம ஹாஸ்பிட்டல்ல எஸ்கேப். இன்னொரு சான்ஸ் வேணும். ஸ்ரீநகர் சாட்சியா வச்சு 10,000 அடி மேலே போய் தேங்க்ஸ் சொல்லு. ஐஎஃப் பிளேல கூட்டிட்டு போக முடியாது, நாட் பெர்மிட்டட். பிரைவேட் ஏர்கிராஃப்ட், ஜாய் ரைட், ஹிமாலயாஸ். இது ஒர்க் அவுட் ஆகாது. நிஜமா? ஆஃபீஸர் எப்படி ஹலோ சொன்ன கையோட லைன் போடுறது? 10,000 அடி தீரியம் என்ன போலியோ, ஏன் பெண்ணே இடைவெளி. நான் டான்ஸ் ஆடுறது பிடிக்கல, நான் பேசுறது பிடிக்கல, இல்ல என்ன பிடிக்கல? பிடிச்சிருக்கு, அதனாலதான் இப்பவே சொல்லிடுறேன், இது சரி வராது. ஏன் நெஞ்சு வேற ஏதோ சொல்லுது? நான் டாக்டர், நெஞ்சு வாய் பேசாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். டாக்டர் லீலாவுக்கு என்ன செஞ்சா நம்பிக்கை வரும்? 7 கடல் தாண்டி, 7 மலை தாண்டி, 7 வருஷம் தாண்டி மனசு அதே சொன்னா அப்ப நம்பிக்கை வரலாம். மேபி அது கஷ்டம், மனசு மாறிச்சுனா. நோ தேங்க்ஸ். மனசு மாறிச்சுனா நெக்ஸ்ட் சாட்டர்டே 5 PM ஃப்ளைங் கிளப். ஆஃபீஸருக்கு காது கேட்காதா? டாக்டருக்கு மனசு மாறாதா?